ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே அந்தி பகல் கன்னிமையில் முன்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடன் வீர்த்திருந்தேன்